ஐயா, பதிவு ஆரம்பித்து விட்டது ஐயா. ஆ சரி. கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனீ அறிந்திலை போலுமாள் என்று கோசலை வினவுகிறாள். அந்த வினாவை கேட்டவுடன் பரதன் ஆதி அந்தம் அப்படியே நடுங்கி போய்விடுகிறான். அந்த வினாவில் இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன? கோசலையும் பரதன்பால் சந்தேகம் கொண்டிருக்கிறாள் என்பதுதான். இந்த சூழ்ச்சி வலையில், இந்த சூழ்ச்சி வலையை பின்னியதில் பரதனும் ஒரு பங்கு வகித்திருக்கிறான் என்று கோசலை நினைத்திருக்கிறாள் என்பதுதான் அந்த கேள்வியினுடைய உட்பொருள். இப்படித்தான் உலகம் கருதும், வேறு வழி இல்லை. சுற்றி இருப்பவர்கள், பொதுமக்கள், மந்திரிமார்கள் எல்லோரும் இவ்விதமாகத்தான் நடந்ததை வைத்து பார்க்கும்போது இவ்விதமாகத்தான் கருதி இருப்பார்கள். எனவே கோசலையும் அவ்விதமாகத்தான் கருதி இருந்திருக்கிறாள். எனவே அவள் கேள்வியில் அந்த உட்பொருள் பொதிந்திருக்கிறது. நீ அறி இப்போது பரதன் தான் குற்றமற்றவன் என்று சொன்னவுடன் அதை உணர்வுபூர்வமாக உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து சொன்னவுடன் அவன் குற்றம் இல்லாதவன் என்ற உண்மையை கோசலை உணர்ந்து கொள்கிறாள். உணர்ந்த பிறகும் கேள்வி கேட்கிறாள், அதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக கேள்வி கேட்கிறாள். அந்த கேள்வி பரதனை ஆதி அந்தம் உலுக்கி விடுகிறது. அந்த கேள்வி அவளிடமிருந்து வந்தவுடன் அவன் அடுக்கடுக்காக ஒரு நீண்ட தூளுரை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், தாயே, நான் என் தாய் செய்த சதியை அறிந்திருப்பேனே ஆணை ஆகில், எனக்கு இது முன்னமே தெரிந்திருக்குமே ஆயின், நான் மிகப்பெரிய பாவம் செய்தவனாக ஆகட்டும், மிகப்பெரிய கொடும் செயல்கள், மிகப்பெரிய பாதகங்கள் புரிந்தவர்கள் எந்த நரகத்தை அடைவார்களோ அந்த நரகத்தில் நான் போய் விழுந்து கெட்டு போவேனாக, நான் அந்த சதியில் சம்பந்தப்பட்டிருப்பேனே ஆனால் நான் இவ்விதமாக ஆகி போவேனாக என்ற ரீதியில் பல்வேறு சூளுரைகளை வரிசையாக சொல்லி வருகிறான். 20 பாடல்களில் அந்த சூளுரை வரிசையாக அமைந்திருக்கின்றன. நான் இதை அறிந்திருப்பேனே ஆயில் நான் இன்னார் அடையக்கூடிய நரகத்தை அடைவேனாக, நான் என் தாயின் சதி திட்டத்தில் உடந்தையாய் இருப்பேனாயின் நான் இப்படிப்பட்டவர் அடையக்கூடிய கொடுங்கதியை அடைவேனாக என்று இவ்விதமாக அடுக்கி அடுக்கி பேசிக்கொண்டே வருகிறான். அப்படி 20 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 20 பாடல்களில் 2 பாடல்களை இந்த தொகுப்பாசிரியர் இங்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அறம்கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறியோன் மரங்கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்தமா அதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துளோ கண்ணியை அருள் செய்ய கருதினோன் குரு பன்னியை நோக்கினோன் பருகினோன் மறை பொன் இகழ் களவினில் பொருந்தினோன் எனும் இன்னவர் உருகதி என்னதாகவே. இந்த 2 பாடலையும் ஒரே தொடர்ச்சியாக இணைத்து பொருள் பார்ப்பது சரியாக இருக்கும். 206வது பாடலையும் 7வது பாடலையும் இணைத்து ஒன்றாக பொருள் கொள்வது சரியான முறையாக இருக்கும். அவன் சொல்லுகிறான், 207வது பாட்டின் இறுதி அடி எவ்வாறு முடிகிறது என்றால், இன்னவர் உருகதி என்னது ஆகவே. கைகேயியின் அந்த செயல் திட்டத்தை நான் முன்பாகவே அறிந்திருப்பேனே ஆயின், இன்னவர் உருகதி என்னதாகவே? இப்படிப்பட்டவர்களாம் அடையக்கூடிய கதி, மோசமான நரக கதி என்னுடையதாகட்டும். நான் அதை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருப்பேனேயாகில் இப்படிப்பட்ட மோசமானவர்கள் அடையக்கூடிய மோசமான கதி என்னுடையதாகட்டும் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்டவர்கள் அடையக்கூடிய கதி? உலகத்தில் உள்ள மிக மோசமானவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுகிறான். அறம் கெட முயன்றவர், அறத்தை அழிப்பதற்காக முயன்றவன் எவனோ அவன், தருமத்தை சீர்குலைக்க நினைத்தவன் எவனோ அவன் அடையக்கூடிய கதி எதவோ எதுவோ அந்த கதி என்னுடைய கதியாகட்டும். அருள் இல் நெஞ்சன் நெஞ்சினன், இரக்கமில்லாத நெஞ்சை உடையவன், இரக்கமில்லாத நெஞ்சை உடையவன் அடையக்கூடிய கதி எதுவோ அந்த கதி என்னுடைய கதியாகட்டும். பிறன் கடை நின்றவன், பிறன் கடை நின்றவன் என்ற சொற்றொடர் வெறும் சொற்பொருள் ரீதியாக என்ன பொருள் தருகிறது என்றால், பிறருடைய வாசலில் போய் நின்றவன் என்று பொருள் தருகிறது. கடை என்றால் வாசல் என்று பொருள். கடை திறப்பு என்ற ஒரு பகுதி கலிங்கத்து பரணியில் உண்டு. அது மிகவும் இலக்கிய உலகில் பிரசித்தி பெற்ற ஒரு இலக்கிய பகுதி. அங்கு கடை என்பது வாசல் என்ற பொருளில் வருகிறது. வீட்டிற்குள் இருக்கும் பெண்களை நோக்கி வெளியே இருந்து வரக்கூடிய ஆடவர்கள் கடை திறமின் என்று சொல்லுவதாக அந்த பகுதி அமைந்திருக்கும். கடை என்றால் வாசல், வீட்டு வாயில் என்று பொருள். இங்கு பிறன் கடை நின்றவன் என்றால் பிறருடைய வீட்டு வாசலில் போய் நின்றவன் என்பதுதான் சொற்பொருள். ஆனால் இது சொற்பொருளில் வெளி அந்த பொருள் தந்தாலும், பிறருடைய வாசலில் போய் நிற்பவன் என்ற ஒரு பொருள் தந்தாலும், அதனுடைய உள்ளுரை பொருள் என்னவென்றால், பிறருடைய வாசலில் போய் நிற்றல் என்பது எதை குறிக்கிறது என்றால், மாற்றான் மனைவின் மீது ஆசைப்பட்டு அவன் வாசலில் போய் காத்திருப்பது. அவன் எப்போது வெளியே போகிறான் அப்போது நாம் உள்ளே போகலாம் என்று காத்திருப்பதை குறிக்கக்கூடிய பொருளை தருகிறது. இந்த பொருள் தரக்கூடியதாக இலக்கியங்களில் இந்த பிறன் கடை நிற்றல் என்ற சொல் பயின்று வருகிறது. திருக்குறளில் கூட இந்த பொருளிலேயே வருகிறது. பிறன் மனை விழையாமை என்ற அதிகாரத்தில் அறங்கடை நின்றோரில் எல்லாம் கடையாவர் பிறன்கடை நின்றோர் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு அந்த பிறன்கடை நின்றோர் என்று சொல்லும்போது, பிறன்கடை நிற்றல் என்பது பிற ஒருவருடைய மனைவியை இச்சித்து அவருடைய வாசலில் போய் நிற்பதை குறிக்கிறது. எனவே இங்கு அந்த பொருளிலேயே எடுத்துக்கொள்வது சரியானதாக இருக்கும். பிறன் கடை நின்றவன் என்றால் மாற்றான் மனைவியை, வேறொருவருடைய இல்ல துணைவியை விரும்பி அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவருடைய வாயிலில் போய் நிற்ற, அதுதான் இந்த சொற்றொடரனுடைய பொருள். எனவே அந்த பாவத்தை செய்தவன், பிறன்மனை விழைதலாகி அந்த பாவத்தை செய்தவன் அடையக்கூடிய நரக கதி எதுவோ அந்த கதியில் போய் நான் சேர்வேனாக என்று பரதன் சொல்லுகிறான். பிறரை சீறினோ, பிறரை சீறினோ, அர்த்தமில்லாமல் பிறர் மீது கோபப்பட்டவன், தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக வேண்டுமென்றே பிறர் மீது கோபத்தை காட்டியவன், பிறரை சீறியோ, சீறுதல் என்றால் கோபப்படுதல், மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், இது உயிர்களை கொன்று அதன் மூலம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை உடையவனை சுட்டிக்காட்டுகிறது. உயிரை கொன்று அதன் மூலம் ஜீவித்திருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைவேனாக என்று சொல்கிறான் பரதர். மரம் கொடு என்றால் மரம் தன்னுடைய வல்லமையை கொண்டு, மரம் என்பது இங்கு தன்னுடைய வலிமை வல்லமை தன்னுடைய பலம் இதுவற்றையெல்லாம் குறிக்கிறது. மரம் என்பது பொதுவாக வீரம் என்ற பொருள் தந்தாலும் இங்கு தனக்கு இருக்கக்கூடிய அதீதமான அந்த வலிமையை குறிக்கிறது. அந்த வலிமையை கொண்டு தனக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது என்ற காரணத்தால் அதை அடிப்படையாக கொண்டு பிற உயிர்களையெல்லாம் கொன்று கொன்று, அது மக்களாக இருக்கலாம் பிற விலங்கினங்களாக இருக்கலாம், அவற்றை கொன்று கொன்று அதையே தன்னுடைய செயலாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகம் எதுவோ அந்த நரகத்தில் போய் நான் வீழ்வேனாக என்று பரதன் சொல்லுகிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், துறந்தமாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துள்ளோன். துறவிகளுக்கு, துறவியேற்று மாதவம் புரிபவர்களுக்கு இடையூறு விளைவித்தவன் எந்த கதியை அடைவானோ அந்த கதியை நான் அடைவேனாக என்று அடுத்து சொல்லுகிறான். வரிசையாக சொல்லி வருகிறான். மிகப்பெரிய குற்றம் புரிபவர்கள் யார் யார் என்று அவன் கருதுகிறானோ அவர்களையெல்லாம் வரிசைப்படுத்தி கூறி அவர்கள் அடையக்கூடிய கதி என்னவோ அந்த கதியை நான் அடைவேனாக என்று கடைசியில் சொல்லி முடிக்கிறான். அடுத்த பாடல் எடுங்கள். அடுத்த பாடலில் இன்னவர் உருகதி என்னதாகவே என்று சொல்கிறான் அல்லவா, அந்த அடியோடு போய் சேரும். இந்த வரிசையாக இவன் சொல்லி வரக்கூடிய இந்த இவர்கள் எல்லோரும் அடையக்கூடிய கதியில் நானும் போய் அடைவேனாக, நான் கைகேயியின் சூழ்ச்சியை அறிந்தவனாக இருந்தால், அந்த சதியில் நானும் சம்பந்தப்பட்டவனாக இருந்தால், அந்த சூழ்ச்சி வலையை பின்னியவர்களில் நானும் ஒருவனாக இருந்தால், இவர்களெல்லாம் அடையக்கூடிய கதி என்னுடைய கதியாகட்டும், இவர்களெல்லாம் செல்லக்கூடிய நரகம் என்னுடைய நரகமாகட்டும் என்று சொல்லி சூளுரைக்கிறான். இதன் மூலம் தான் அதை அறவே அறியவில்லை, அது பற்றி தனக்கு ஒரு துளியும் தெரியாது என்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறான் சொல்லுகிறான். வரிசையாக சொல்லி வருகிறான். அறங்கட முயன்றவன் அருளில் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறினோன் மரங்கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்தமாதவர்க்கரும் துயரம் சூழ்ந்துள்ளோன் கண்ணியை அழி செய்ய கருதினோன். அடுத்து சொல்லுகிறான், கண்ணியை அழி செய்ய கருதினோன். கன்னி பெண்ணை பலவந்தமாக தன்னுடையவளாக்க கருதியவன் எவனோ அவன் கன்னியை அழி செய்ய கருதினோன். பலவந்தப்படுத்தி அவளை துன்புறுத்துபவன், அவள்பால் இன்பம் பெற முயல்பவன் எவனோ அவன் அடையக்கூடிய கதி எதுவோ அந்த கதியை நான் அடைவேனாக என்று சொல்கிறான். கன்னியை அழி செய்ய கருதினோன். அழி செய்ய கருதுதல் என்பது இங்கு அவளுடைய கற்பை குலைப்பதை சொல்லுகிறது. கன்னியை அழி செய்ய கருதினோன். இங்கு செய்தவன் என்று கூட சொல்லவில்லை, கருதினோன் என்று சொல்கிறார் கம்பர். அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து போடுகிறார். மனதால் நினைப்பது கூட அது கொடும் பாவம் என்பதை உணர்த்துவதற்காக அவ்வாறு சொல்கிறார். கன்னியை அருள் செய்ய கருதினோன், குரு பன்னியை நோக்கினோன், குரு பன்னியை நோக்கினோன். குரு பன்னி என்றால் குருவினுடைய மனைவி என்று அர்த்தம். பத்தினி என்ற சொல் தமிழ் மரபுப்படி பன்னி என்று மாறி வரும். பன்றி என்பதை நடைமுறையில் பன்னி என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அது பன்றி என்பதுதான் சரியான வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இது பத்தினி என்ற வார்த்தை பன்னி என்று வந்திருக்கிறது. குரு பன்னி, குரு பத்தினி, குருவினுடைய மனைவியை நோக்கினோன். நோக்கினோன் என்றால் பார்த்தா பார்த்தவன் என்று பொருள். சொற்பொருள் அவ்வளவுதான். ஆனால் அதற்குள் பொதிந்திருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் குரு பன்னியை நோக்குதல் என்றால் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களுடைய மனைவியை தவறான நோக்கத்தோடு பார்த்தல், சிற்றின்ப நோக்கத்தோடு பார்த்தல் என்ற பொருளை தருகிறது. பிறன்மனை நோக்காமை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு நோக்காமை என்பது உள்ளத்திற்குள் சிற்றின்ப எண்ணத்தை வைத்துக்கொண்டு நோக்காதிருத்தல் என்ற பொருளை தருகிறது. அதான் பிறன்மனை நோக்காமை. இயல்பாக நோக்குதல் என்பது பார்த்தல் என்பது சாதாரணமாக நிகழக்கூடியதுதான். யாரும் யாரையும் பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த பார்வைக்குள் வேறு பொருள் அடங்கி இருக்குமானால், தவறான நோக்கம் உள்ளுக்குள் பொதிந்திருக்குமானால் அது தவறாகிவிடுகிறது, அந்த நோக்கம் தவறாகிவிடுகிறது. இங்கு நோக்குதல் என்பது அந்த தவறான நோக்கத்தை தான் குறிக்கிறது. குரு பன்னியை நோக்கினோம், குருவினுடைய மனைவியை தவறான பார்வையில் பார்த்தவன். பருகினோன் நரை, அங்கு மறை என்று இருக்கிறது, அது அதை மாற்றிக்கொள்ளுங்கள், மறை என்பதை நரை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். நரை, நரை என்றால் கள் என்று பொருள். இது வெவ்வேறு வடிவங்களில் வரும். இந்த நரை என்ற வார்த்தை நரவு என்று வரும், நரவம் என்று வரும், நரா என்றும் வரும். இப்படி மூன்று நான்கு வடிவங்களில் வரக்கூடிய வார்த்தை இது. இது மிக பழங்காலம் தொட்டே கள்ளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது, மதுபானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக. திருக்குறளில் கூட நரா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. உண்டார்கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று என்று வள்ளுவர் பாடுகிறார். கள் என்பது உண்டவர்க்குத்தான் மகிழ்ச்சியை தரும், ஆனால் காதல் என்பது கண்டவர்க்கே மகிழ்ச்சியை தருகிறது. என் காதலியை காணும் போதே நான் கள்ளுண்டவன் போல் போதையாகி விடுகிறேன் என்று வள்ளுவருனுடைய காதலன் பேசுகிறான். கள்ளுக்கும் காதலுக்கும் உள்ள வேறுபாட்டை பிரித்து கூறுகிறார் வள்ளுவர். கள் உண்டால்தான் போதை தரும், காதல் கண்டாலே போதை தந்துவிடும் என்று காதலை சிறப்பிக்கிறார். மேலும் அதை நாம் விரிவுபடுத்தி பார்த்தால், கள் தரக்கூடிய போதை உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம், ஆனால் காதல் தரக்கூடிய போதை அந்த தீங்கை விளைவிக்காது என்றெல்லாம் அந்த குறளுக்கு நாம் இன்னும் நுட்பமான பொருள் விரித்து கொண்டே போகலாம். அங்கு கள்ளை குறிப்பதற்கு நரா என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அந்த நரா என்ற வார்த்தையினுடைய இன்னொரு வடிவம்தான் நரை. கள் பருகுவது குற்றமாகத்தான் சான்றோர்களால் ஆதிகாலம் தொட்டு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இங்கு பரதன் வாயில் இருந்தும் அவ்வாறு அந்த கருத்து வருகிறது. பருகினோன் நரை, கள் பருகியவன் எவனோ அவன் எந்த நரகத்தை அடைகிறானோ அந்த நரகத்தை நான் அடைவேனாக என்று சூளுரைக்கிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், பொன் இகழ் களவினில் பொருந்தினோன், பிறருடைய பொன் பொருளை களவாடக்கூடிய இகழத்தக்க களவினில் பொருந்தியவன் எவனோ, களவு வேலை செய்பவன் எவனோ, அந்த திருடன் அடையக்கூடிய கதியை நான் அடைவேனாக என்று சொல்லுகிறான். எனும் இன்னவர் உருகதி என்னதாகவே, என்னும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அடையக்கூடிய கதி என்னுடைய கதியாகட்டும் என்று வரிசையாக சூளுரைத்து கொண்டு வருகிறார். இதுதான் இந்த பாட்டின் இந்த இரண்டு பாடல்களினுடைய பொருள். இதன் மூலம் அவன் சொல்ல வரக்கூடிய செய்தி, நான் சுத்தமாக அறிந்திருக்கவே இல்லை, எனக்கும் கைகேயியினுடைய திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு இது சுத்தமாக தெரியாது, அறவே நான் அறியாதவன். அப்படி அறிந்திருப்பேனே ஆனால், அப்படி நீங்கள் சந்தேகப்படுவீர்களே ஆனால், அதில் நானும் சம்பந்தப்பட்டவனாக இருப்பேனே ஆனால், நான் இந்த மாதிரியான கொடும் கதியை அடைபவனாக மாறிப்போவேனாக என்று சபத சொல்லுகிறான். இவ்வாறு சொல்லுவது ஒரு மரபு. தன்னுடைய தூய்மையை நிரூபிப்பதற்காக இவ்வாறு சூளுரைப்பார்கள். அந்த அடிப்படையில் பரதனும் இங்கு இந்த சூளுரையை செய்கிறான். இந்த இரண்டு பாடல்களிலும் சொற்களில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, முதல் பாடல்ல இறுதி வரி, துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துள்ளோன், அந்த சூழ்ந்துள்ளோன் எதை ஆமாம், குறிக்கிறது? இந்த சூழ்தல் என்பது சிந்தித்தல் என்ற பொருளில் இலக்கியங்களில் வரும். நாம் இது ஏற்கனவே பார்த்துள்ளோம். சூழ்தல் என்பது சிந்தித்தல், ஆலோசித்தல் என்ற பொருளில் எல்லாம் வரும் என்று திருக்குறளிலும் அந்த பொருளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. மற்றொன்று சூழினும் தான் முந்துறும் என்றெல்லாம் சொல்லுவார். சூழ்தல் என்றால் சிந்தித்தல், ஆலோசித்தல். இங்கு துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துள்ளோன் என்றால் துறவிகளாக இருக்கக்கூடிய அந்த தவசிகளுக்கு, மாதவம் புரிபவர்களுக்கு, அந்த தவசிகளுக்கு அவர்கள் பொறுத்தற்கரிய துயரத்தை செய்வதற்கு கருதியவன் எவனோ அவன் அடையக்கூடிய கதியை நான் அடைவேனாக என்று சொல்வதாக போகும். சூழ்ந்துள்ளோன் என்றால் சிந்தித்தவன், யோசித்தவன், அவர்களுக்கு துயரம் விளைவிக்க யோசித்தல், துயரம் செய்தவன் என்று கூட அவர் சொல்லவில்லை. துயரத்தை சிந்தித்தவன், இவர்கள் இந்த தவசிகளுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று கருதியவன் எவனோ, அப்படி கருதுபவனே நரகம் போவான், அவன் போகக்கூடிய நரகத்திற்கு நான் போவேனாக என்று பரதன் சொல்கிறான். சரி. ஐயா, மற்ற வார்த்தைகளை நோக்கினால் பிறரை சீறினோன் என்ற வார்த்தை பெரிய தவறு போன்று தெரிவதில்லையே. அதற்கு தான் நான் கொஞ்சம் அதில் சொற்களை சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும், அங்கு இல்லாதவற்றை இணைத்து பொருள் கொள்ள வேண்டும். அதை எச்சம் என்று சொல்லுவார்கள். பிறரை சீறுதல் என்பது நியாயமான சீற்றமாக கூட இருக்கலாம். அந்த நியாயமான சீற்றத்தை இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவையின்றி தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக சீறுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சும்மா சும்மா எரிந்து விழுபவர்கள், தனக்கு கீழே பணியாற்றுபவர்கள் மீதெல்லாம் வேண்டுமென்றே கோபத்தை காட்டக்கூடிய மேலதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படியெல்லாம் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய முக்கியமாக பதவிகளில் இருப்பவர்கள், அரசன் போன்றவர்கள் வேண்டுமென்றே கோபப்படுவார்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக, பிறரை பயமுறுத்துவதற்காக, அவர்களை எப்போதும் நடுக்கத்தில் வைத்திருப்பதற்காக, அவர்கள் தங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே கோபத்தை காட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடல் மூலம் கம்பர் இதெல்லாம் அறமற்ற செயல் என்று கூற விரும்புகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம், இது இந்த இடத்தை கம்பர் மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதாவது இந்த மாதிரியான இடங்களை கவிஞர்கள் பொதுவாக பயன்படுத்திக் கொள்வார்கள். உலகத்திற்கு, இதை வாசிப்பவர்களுக்கு, வாசகர்களுக்கு தர்மத்தை போதிக்கத்தக்க இடமாக இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். இங்கு நாம் இரண்டு பாடல் தான் பார்த்தோம். இந்த மாதிரியாக 20 பாடல்கள் இருக்கின்றன. அந்த 20 பாடல்களிலும் கருத்தை கூட நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடலாம். அதில் இன்னும் மற்றவர்கள் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பார்த்து விடலாம். சொல்லுக்கு சொல், வரிக்கு வரி பொருள் பார்க்காவிட்டாலும் அவன் யாரையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்வது நல்லதுதான். அதன் மூலம் அந்த காலத்தில் எதையெல்லாம் அறமாக கருதப்பட்டிருக்கிறது, எது அதர்மமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலத்தில் அவற்றில் எவை வேறுபாடாக இருக்கின்றன என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க முடியும். பரதன் சொல்லக்கூடிய அவற்றை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். அறங்கட முயன்றவன் என்பதுதான் முதல் பாடல். அந்த 20 பாடல்களில் முதல் பாடல் அது. அடுத்த பாடல், புறவரை மகளிரை வாளிற் கொன்றுள்ளோம். புறவரை மகளிரை வாளிற் கொன்றுள்ளோம் என்றால் மூத்தவர்கள். புறவர் என்பது தாய் தந்தையர், ஆசிரியர்கள், மதிக்கத்தக்க பெரியவர்கள், நமது அண்ணன் போன்றவர்கள், இந்த உயர் நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் குரவர்கள். குரவரை மகளிரை வாளிற் கொன்றுள்ளோம். அந்த உயர்ந்த பெரியவர்களையும் மகளிரையும் வாளால் வெட்டி கொன்றவன் எவனோ அவன். அடுத்து புரவலன் உரு பொருள் புனைவில் வாரினோ, அரசனுக்குரிய பொருளை வஞ்சகமாக கவர்ந்து கொண்டவர். இந்த காலத்தில் கூட அரசாங்க சொத்தை மறைமுகமாக கவர்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு நாம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். புரவலன் உருபொருள் புனைவில் வாரினோ, பிரவலர் வெறிநிடை விழிக்க மீண்டுலோ, போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்கள் அல்லவா, எதிரியோடு எதிர்த்து போரிடாமல் புறமுதுகிட்டு தப்பி பிழைத்து வருகிறார்கள் அல்லவா, அவர்களும் நரகத்தை அடைவார்கள் என்று அவர்களையும் இந்த பட்டியலில் பரத நினைத்து கூறுகிறான். விரவலர் வெறிநிடை விழிக்க மீண்டுலோன், இரவலர் அருநிதி எரிந்து வவ்வினோ, பிச்சைக்காரர்களிடம் இருந்து அவர்களுடைய பிச்சை பொருளை கவர்ந்து கொண்டவர், அவர்களே அரும்பாடுபட்டு மான அவமானம் பார்க்காமல் ஒவ்வொரு இடமாக சென்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை அடித்து அவர்களிடம் இருந்து பொருள் பறிப்பவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேனாக என்று சொல்லுகிறான் பரதன். அடுத்து மேலும் சொல்லுகிறான், தழைத்த தன் துளவினோன் தலைவன் அல்லனின் தழைத்தவன். இங்கு கம்பருடைய அந்த வைணவ பற்று தெரிகிறது. துளசி மாலையை அணிந்தவனாகிய திருமாலை அவன்தான் பரம்பொருள் என்று உணராமல், அவன் பரம்பொருள் அல்லன், திருமால் பரம்பொருள் அல்லன் என்று சொன்னவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேனாக என்று பரதன் கூறுவதாக கம்பர் பாடுகிறார். இங்கு அந்த கம்பருடைய அந்த வைணவ பற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அடியில். தழைத்த தன் துளவினோன் தலைவன் அல்லன் என்று அழைத்தவன் அழைத்தவன் அறநெறி அந்த நாளரில் பிழைத்தவன். அந்தணர்களுக்கு, நல்ல அறநெறியில் ஒழுகக்கூடிய அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு தவறு செய்தவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகத்தை தான் அடைவேன் என்று பரதன் சொல்வதாக சொல்லுகிறார். அடுத்து பிழைப்பில்லா மறையை பேணலாது இழைத்தவன் பொய்யனும் இழுதை நெஞ்சினோ, வேதங்களை எல்லாம் வெறும் பொய் என்று கூறுபவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகம் என்று சொல்கிறார். அடுத்து தாய் பசி உழந்துயிர் தளர தான் தனி பாய் பெறும் பாழ்வயிர் அழிக்கும் பாவி. தாயை பசியாக விட்டுவிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்புகின்ற வேலையில் ஈடுபட்டு இருப்பவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகம் என்று சொல்கிறார். அடுத்து நாயகன் பட நடன் தவனும் தன் அரசனை போர்க்களத்தில் கைவிட்டு விட்டு தான் மட்டும் தப்பி வரக்கூடிய வீரன் எவனோ, வீரன் என்று கூட சொல்லக்கூடாது, அவனை கோழை என்று சொல்ல வேண்டும், அந்த கோழை எவனோ அவன் அடையக்கூடிய நரகம் எதுவோ அந்த நரகத்தில் தான் போவேனாக என்று பரதன் சொல்லுவதாக சொல்லுகிறார். அடுத்து தீயெறி நரகத்து கடிதி செல்கனா, அந்த நரகத்தில் நான் செல்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்து தாளினில் அடைந்தவர் தம்மை தற்கொரு கோளுற அஞ்சினன் கொடுத்த பேதை, தன்னிடம் தஞ்சம் என்று வந்தவர்களை பகைவர்களுக்கு காட்டி கொடுத்தவர், பகைவனிடம் இருந்து தப்பி பிழைத்து நம்மிடம் வந்து ஒருவர் தஞ்சம் புகுகிறார் என்றால் அவரை பாதுகாக்க வேண்டும், அவ்வாறு பாதுகாக்காமல் அவரை பகைவர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டால் அது கொடும் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதம் பரதன் சொல்லுவதாக கம்பர் குறிக்கிறார் இங்கு. அடுத்து நாளினும் மரமரன் நாளினும் அறமரன் தவனும் நன்னுறு நீலரு நரகிடை கடிந்து வீழ்கனான், தினந்தினம் செய்யக்கூடிய அறம் எதுவோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் கைவிட்டவன் அவன் அடையக்கூடிய நரகத்தை தான் அடைய வேண்டும் என்று பரதன் சொல்லுவதாக சொல்லுகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், பொய்க்கரி கூறினோ, பொய் சாட்சி சொல்லுபவர்கள், பொய் சாட்சி சொல்லுபவன் போருக்கு அஞ்சினோ, போருக்கு அஞ்சி போருக்கு போகாமல் அஞ்சி இருக்கக்கூடியவன், கைக்குளம் அடைக்கலம் கறந்து வவ்வினோ, தன்னிட அடைக்கலமாக பிறர் கொடுத்த பொருளை அப்படியே அபகரித்து மறைத்து தனக்குரியதாக ஆக்கிக் கொள்பவன், எய்த்திடத்து இடர் செய்தோம், பிறர் ரொம் மிகவும் இழைப்புற்று இருக்கின்ற நேரத்தில் மிகவும் துயரமான நிலையில் மோசமான நிலையில் இருக்கும்போது அவர்களை துன்புறுத்துவதற்கு இதுதான் தகுந்த சமயம் என்று போய் துன்புறுத்துபவன், மெய்க்கொடு நரகிடை விரைவின் வீழ்க நான், இவர்களெல்லாம் போகக்கூடிய நரகத்தில் நான் போக கடவேனாக என்று பரதன் சொல்லுகிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், அந்தணர் உறையுளை அனலில் ஊட்டினோம். அந்தணர் பிராமணர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்தை தீக்கு இரையாக்கியவன் அடையக்கூடிய நரகம் எதுவோ அதற்கு தான் போக கடவேனாக என்று பரதன் சொல்லுகிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், மைந்தரை கொன்றுள்ளோம். சின்ன குழந்தைகளை கொள்பவன் எவனோ அவன் அடுத்து வழக்கில் பொய்த்துள்ளோம். வழக்கு நடக்கும்போது அங்கு போய் பொய்யாக தன் தரப்பை சொல்லுபவன், பொய் வழக்கு தொடுப்பவன், பொய்யாக வழக்கு தொடுப்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படி பொய் வழக்கு தொடுப்பவர்கள். நிந்தனை தேவரை நிகழ்த்தினோம், தேவர்கள் அதாவது தெய்வங்களை நிந்தனை செய்பவர்கள், நிந்தனை தேவரை நிகழ்த்தினோம். புகும் வெந்துயர் நரகத்து வீழ்க யானுமே, கன்றுயிர் ஓய்ந்துக கறந்து பால் உண்டோர், கன்றுக்கு பால் கொடுக்காமல் பசுவிடம் இருந்து அனைத்து பாலையும் தானே கறந்து உண்டவன் எவனோ அவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், மன்றிடை பிறர் பொருள் மறைத்து வவ்வினோம், பிறருடைய பொருளை மறைவாக கவர்ந்து கொள்பவன், நன்றியை மறந்திடு நயமில் நாவினோம், நன்றி மறந்தவன், நன்றி மறந்து தனக்கு உதவி செய்தவர்களை சுத்தமாக மறந்துவிட்டு அந்த நன்றி கொன்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து என்றிவர் உரு நரக என்னதாகவே, இவர்களெல்லாம் அடையக்கூடிய நரகத்தை தான் அடைய கடவேனாக என்று பரதன் சொல்லுகிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், ஆறுதன் உடன் வரும் அஞ்சொல் மாதரை ஊறு கொண்டு அழைக்கத்தன் உயிர் கொண்டு ஓடினோம், பெண்களோடு தனி வழியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது அங்கு அந்த பெண்களுக்கு துன்பம் செய்ய கொடியவர்கள் வந்தால் அந்த கொடியவர்களை எதிர்த்து தாக்காமல் தன் உயிரை காப்பதற்காக ஓடி வந்தவன் எவனோ அவன் அடைய அவன் நரகம் போவான், அந்த நரகத்திற்கு தான் போவேனாக என்று பரதன் சொல்கிறான். பெண்களை காப்பது மிகப்பெரிய அறம், பெண்களை கைவிட்டு விடக்கூடாது என்று இங்கு கம்பர் அறிவுறுத்துகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், சோறுதன் அயலுளோர் பசிக்க துய்த்துள்ளோம், மற்ற பக்கத்தில் உள்ளவர்கள் பசியோடு கிடக்க தான் மட்டும் சோற்றை வைத்து உண்டு கொண்டிருப்பவன் எவனோ அவன் நரகத்தை அடைவான் என்று சொல்லுகிறார். அந்த ஏறுமக்கதியிட யானும் ஏறவே என்று பரதன் சூளுரைக்கிறான். மேலும் சொல்லுகிறான், எஹரி செருமுகத் தேற்ற தெவ்வரு ஒகினோ, போர்க்களத்தில் படைவர்கள் பகைவர்களின் பாதம் பணிந்து தன் உயிர் காத்தவன், உயிரை விட வேண்டும் போருக்கு போனவன், உயிரை காப்பதற்காக பகைவரை வணங்கி அவர்களுக்கு அடிமையாக மாறுதல் என்பது நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று பரதன் சொல்லுவதாக கம்பர் சொல்லுகிறார். இப்படி பரதனுடைய வாய் மூலமாக பொதுவான அறங்களை கம்பர் சொல்லி கொண்டு வருகிறார். உயிர் வளர் துண்ணும் ஆசையால் அக்களில் அறநெறி ஆக்கினோ ஆக்கியோன் பொருள் வெக்கிய மன்னன் வீழ் நரகின் வீழ்கையான், அறம் சார்ந்து பொருள் ஈட்டியவனுடைய பொருளை அபகரிக்கின்ற மன்னவன் அடையக்கூடிய நரகத்தில் தான் போவதாக என்று பரதன் சொல்வதாக அடுத்தும் சொல்லுகிறான். பொதுமக்கள் பணத்தை அரசன் கவரக்கூடாது என்ற அறத்தை சொல்லுகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், அழிவரும் அரசியல் எய்தி ஆகுமென்று இழிவரும் சிறுதொழில் இயற்றி ஆண்டுதன் வழிவரு தரமத்தை மறந்து மற்றொரு பழிவரு நெறிபடர் பதகனாகையான். இது அரசியலில் நெறி தவறி போகக்கூடிய மன்னவனை குறிக்கிறது. அந்த மன்னவன் அப்படிப்பட்ட மன்னவன் நரகத்தைத்தான் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தஞ்சன ஒதுங்கினர் தனது பாருளோ எஞ்சலில் மறைக்கினோடு எரியில் போயுற வஞ்சி சென்றிருத்தவன் வாகை நீக்கொள வஞ்சின மன்னவன் ஆக யானுமே. நீ குல அஞ்சின மன்னவன் ஆக யானுமே. தன்னுடைய மதிலை, அதாவது தன் நாட்டினுடைய, தன் நகரத்தினுடைய பாதுகாப்பு மதிலை வந்து சுற்றி வளைத்து கொண்டான் பகை அரசன் என்னும் போது, அவனை எதிர்த்து போரிடாமல் தான் அஞ்சி அந்த அரண்மனையில் இருந்து இரகசிய வழியாக தப்பி போகக்கூடிய அரசன், தன் மக்களை துணிந்து காக்க முயலாமல் தான் மட்டும் இரகசிய வழியாக தப்பி போகக்கூடிய மன்னன் நரகத்தை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கன்னியை அவிழி செய்ய கருதினோம், அந்த பாட்டு தான் நாம் பார்த்தோம், அந்த பாட்டு பார்த்து விட்டோம். அடுத்த பாடல், ஊனல உண்பொழில் நாயின் உண்டவன். அதாவது உணவை நாயை போல் உண்பவன், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல், தெருநாய்கள் எல்லாம் மற்ற நாய்களை துரத்தி விட்டு தான் மட்டும் உணவை உண்ணும் அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி மற்றவர்களுக்கு உணவை கொடுக்காமல் அவர்களெல்லாம் துரத்தி விட்டு தான் மட்டும் உண்ணக்கூடியவன், அவன் நரகத்தை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வரிசையாக பலரை சொல்லி வருகிறார். பிறர் பழி பிதற்றி பிதற்றி பிதற்றுபவன், பிறருடைய பழியை மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டே இருப்பவன், அதாவது கோல் சொல்லுபவன், அதாவது புறம் பேசுபவன் அவன் நரகத்தை அடைவான் என்று சொல்லுகிறார். அறுத்து மறுவில் தொல் குளங்களை மாசிற்று ஏற்றினோம். குற்றமற்ற ஒரு குலத்தில் பிறந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீது களங்கம் சுமத்துபவர்கள், அவர்கள் நரகத்தை அடைபவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். சிறுவிலை எளியவர் உணவு சிந்தினோம். உணவை, மக்கள் உண்ணக்கூடிய உணவை வீணாக்கியவர், அவன் நரகம் செல்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் மற்றவர்கள் நாக்கில் நீர் வடியும்படி பார்த்திருக்க அவர்களை பார்க்க வைத்து தான் மட்டும் உணவு உண்பவன், இந்த மாதிரியாக இதை ஒத்த சாயலுடைய கருத்து ஏற்கனவே பல இடங்களில் வந்திருக்கிறது. அதுவே திரும்ப திரும்ப வருகிறது. அதாவது பிறரை பார்க்க வைத்து உண்பது மிக கொடிய செயலாக கருதப்பட்டிருக்கிறது அக்காலத்தில். எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும், அதைத்தான் வள்ளுவர் மிக உயர்ந்த அறமாக சொல்லுகிறார். அது அமிழ்தமாக இருப்பினும் பிறரோடு பகிர்ந்துதான் உண்ண வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த பகிர்ந்து உண்ணுதல் என்பது உயர்ந்த அறமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வில்லினும் வாளினும் விரிந்த ஆண் தொழில், புள்ளிடை உகுத்தனன் பொய்மை ஆக்கையை, சில்பகள் ஓம்புவான் செருணர் சீரிய, வில்லிடை இடுபதம் இயற்கை என்கையால். இதுவும் அந்த தன் நாட்டை காக்காத அரசனுடைய செயல்தான் சொல்லப்படுகிறது. வரிசையாக சொல்லி வருகிறார். ஏற்றவர்க்கு ஒரு பொருள் உள்ளது இன்றென்று, தன்னிடம் உள்ள ஒரு பொருளை இல்லை என்று சொல்லி மறுத்து இரவலர்களுக்கு உதவாமல் அவர்களை விரட்டியவன் நரகத்தை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஒன்று தன்னிடம் இல்லாததை இல்லை என்று சொல்லிவிட வேண்டும், இருக்கிறதென்றால் இருக்கிறது என்று கொடுத்து விட வேண்டும். இந்த இரண்டும் செய்யாமல் நாளை வா, நாளை வா, இன்னொரு நாள் வா, அடுத்த வாரம் வா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வா, அடுத்த வெள்ளிக்கிழமை வா என்றெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப வர வைத்து கடைசியில் என்னிடம் இல்லை, என்னால் தர முடியாது என்று சொல்லுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்று அவர்கள் இந்த பட்டியலில் முக்கியமாக அவர்களுக்கென்றே தனி ஒரு பாடலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பாடல்களெல்லாம் பலர் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு திரும்ப திரும்ப வரவழைத்து கொடுக்காமல் பிறரை ஏமாற்றுபவர்களுக்கு தனி ஒரு பாடலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொல்லி கடைசியில் இவர் பலரை சொல்லி இவர்களெல்லாம் போகக்கூடிய நரகத்தில் நான் வீழ்வேனாக என்று பரதன் சொல்லி தன் சூளுரையை முடிப்பதாக கம்பர் முடித்திருக்கிறார். தீயன கொடியவள் செய்த செய்கையை நாயினேன் உணரின் நாயினேன் உணரின் நல் நெறியில் நீங்களா தூயவர் கிடருழை துழலும் தோமுடை ஆயவர் வீழ்கதி அதனின் வீழ்க நான் கைகேயி செய்த அந்த தீய செய்கையை முன்பே அறிந்தவனாக இருப்பேனே. ஆனால் இவர்களெல்லாம் விழக்கூடிய நரகத்தில் நானும் விழக்கடவேனாக என்று சொல்லி முடிக்கிறான். இது இப்படி இவ்வாறாக 20 பாடல்களில் வரிசையாக அந்த நரகம் போபவர்கள் யார் யார் என்று பரதன் சொல்வதாக கம்பர் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டுகிறார். இதுதான் இந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான செய்தி. இதில் வேறு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, மறை பொன் இகழ்னு சொல்லிக்க, பொன் இகழ்னா என்ன அர்த்தம்யா? மறை அல்ல, அது நரை என்று மாற்ற சொன்னேன் ஓ, அல்லவா. நரை சனி. ஆ, நரை பொன் இகழ். ஆமாம், பருகினோன் நரை, அதை சேர்க்க வேண்டாம், இடையில் அந்த காற்புள்ளி தேவையில்லை, அதை எடுத்து விட வேண்டும். சரி பருகினோன் நரை, சரி நரை பருகினோன், கள் பருகியவன் அது. இங்கு சரி களவினில் களவினில் பொருந்தினோம், பொன் களவினில் பொருந்தினோம், பொன்னை களவு செய்யக்கூடிய அந்த களவினில் பொருந்தியவன். அதாவது பொன் என்பது இங்கு பிறருடைய பொருளை குறிக்கிறது. பொன் பொருள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, பிறருடைய பொன் என்பது வெறும் தங்கத்தை மட்டும் குறிக்காமல் எல்லாவற்றையும், பொன் பொருள் எல்லாவற்றையும் சேர்த்து குறிக்கிறது. அப்படி பிறருடைய பொன் பொருளை களவினில் பொருந்தினோன், களவெடுத்தவன் என்று அர்த்தம். பிறருடைய பொன்னை களவெடுத்தவன், சரி. இகழ் களவினில் பொருந்தினோன் என்றால் இகழத்தக்க களவு, அந்த களவுக்கு ஒரு அடை. களவு செய்வது என்பது நிந்தைக்குரியது தானே, இகழ்ச்சிக்குரியது தானே. அந்த இகழ்ச்சிக்குரிய களவில் பொருந்திய திருடர்கள் அடையக்கூடிய நரகம், அந்த நரகத்தில் தான் போய் சேர்வேனாக என்று பரதன் சொல்லுகிறான். சரியா, புரிஞ்சது, நன்றி. உருகதி, இன்னவர் உருகதி என்றால் இன்னவர் அடையக்கூடிய கதி. உருகதி அது வினைத்தொகை, உறக்கூடிய அடையக்கூடிய கதி. கதி என்பது இங்கு அந்த மோசமான நரக கதியை குறிக்கிறது. கதி கதி என்றால் நிலை என்று அர்த்தம், ஒரு நிலை. நற்கதி அடைந்தான் என்றால் நல்ல நிலை அடைந்தான் என்று அர்த்தம். துர்க்கதி அடைந்தான் என்றால் மோசமான நிலையை அடைந்தான் என்று அர்த்தம். நரக கதி அடைந்தான் என்று சொல்லுவார்கள், நரகமாகிய கதியை அடைந்தான். மோட்சகதி அடைந்தான் என்று சொல்லுவார்கள், மோட்சமாகிய நல்ல நிலையை அடைந்தான் என்று அர்த்தம். அந்த கதி என்பது குறிப்பிட்ட நிலையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது மோசமான நிலைக்கும் வரும், நல்ல நிலைக்கும் வரும். இங்கு மோசமான நிலைக்கு வருகிறது. அடுத்த பாடல் போகணும், இதில் சந்தேகம் இல்லை என்றால் அடுத்த பாடல் போகணும். சரியா, வேற எதுவும் சந்தேகம் இல்லையா? ஆ, இவ்வாறு மிக நீண்ட சூளுரை செய்து முடிக்கிறான் பரதன். இதை கேட்டவுடன் கோசலையினுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை கம்பர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். உணர்ச்சி பொங்கி இப்படி பேசுகிறான், சூளுரைக்கிறான். இது நெஞ்சத்தில் தூய்மை உடையவர்களுக்குத்தான் இவ்வாறான சூளுரை, உணர்வுபூர்வமான சூளுரை சொல்லுவதற்கு வரும். வெறும் உதட்டளவில் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூளுரைகளை. உதட்டளவில் சொல்லுகிறார்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், வெறும் வாய் வார்த்தையாக பேசுகிறார்களே தவிர நெஞ்சத்தில் இருந்து பேசவில்லை என்று புரிந்து கொள்ள முடியும். இங்கு தன் உயிரில் இருந்து வார்த்தைகளை எடுத்து பேசுகிறான் பரதன். எனவே அவனுடைய தூயத்தன்மை மிக தெளிவாக கோசலைக்கு தெரிந்து விடுகிறது. எனவே கோசலையினுடைய நிலை என்னவாகிறது என்றால், காடு சென்ற தன் மகன் திரும்பி வந்து விட்டான் என்பது போல் அவளுக்கு ஆகிவிட்டது. காடு சென்ற மகன் திரும்பி வந்து அவனை பார்த்த நிலைக்கு கோசலை உள்ளாகிவிட்டாள் என்று கம்பர் சொல்லுகிறார். தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவில் நீங்கி முன் போயினான் வர கண்ட பொம்மலாள் ஆய காதலால் அழுது பொன் புள்ளினாள் காடு சென்ற தன் மகன் திரும்பி வந்தது விட்டது போல பரதனை பார்த்து அவனை அப்படியே அரவணைத்துக் கொள்கிறாள் கோசல். தன் மகன் ராமனாகவே ராமனே எதிரே நிற்பதாகவே பரதனை கோசலை நோக்குகிறாள். அவனுடைய தூய்மை தன்மையை உள்ளவாறு புரிந்து கொண்டு மிக புலகாங்கிதம் அடைந்து விடுகிறாள் அவள். காடு சென்ற தன் மகனே திரும்பி வந்து விட்டது போன்ற உணர்வு எழுச்சிக்கு ஆளாகி அந்த பரதனை தழுவிக்கொள்கிறாள் கோசலை. அவ்வாறு அரவணைத்துக் கொண்டு சொல்லுகிறாள், இதுவரைக்கும் இந்த சூரிய குலத்தில் வந்த மன்னவர்களிலேயே உனக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. பரதா, நீ மாண்பால் உயர் பண்பால் எல்லோரையும் மிஞ்சி மிஞ்சி விட்டாய் விஞ்சி விட்டாய் எல்லோரையும் விட மிக உயர்ந்தவனாகிவிட்டாய். பல அரசர்கள் காவியத்தால் புகழப்படக்கூடிய மிக உயர்ந்த அரசர்கள் இந்த சூரிய குலத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் விட நீ மேலானவனாகிவிட்டாய் என்று பரதனை பாராட்டி சொல்லுகிறாள் கோசலை. இவ்வாறு பரதன்பால் உள்ள சந்தேகம் அறவே நீங்கப்பற்று பரதனை குறித்த மிக உயரிய மதிப்பீடு கொண்டவளாகிய அந்த கோசலை அவனை நோக்கி சொல்லுகிறாள், தசரதனுடைய உடலை எண்ணெய் காப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு வேண்டிய இறுதி கடனை செய்வது உன் கடன், உடனடியாக செய்வாயாக என்று பரதனுக்கு அறிவுறுத்துகிறாள் கோசலை. பரதன் தன் தந்தைக்குரிய இறுதி கடன் செய்வதற்காக புறப்பட்டு போகிறான். வசிஷ்டர் அங்கு வருகிறார். பரதனுடைய அந்த உடல் யானை வாகனத்தில் ஏற்றப்பட்டு சகல மரியாதைகளும் செய்யப்பட்டு சரையு நதிக்கதி கரைக்கு கொண்டு செல்லப்படுகிறது தகனம் செய்வதற்காக. அங்கு போய் சிதை மூட்டப்பட்டு அதில் அவன் உடல் வைக்கப்பட்டு அந்த இறுதியில் அந்த நெருப்பை மூட்டக்கூடிய மகனாக அந்த கடனை செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பரதனை வருக என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்பவர்கள் அழைக்கிறார்கள். அந்த சடங்குகளை செய்யக்கூடியவர்கள், பரதனே வா வந்து உன் தந்தைக்கு தகனம் மூட்டு என்று அழைக்கிறார்கள். அப்போது வசிஷ்டர் குறுக்கிடுகிறார். பரதன் அதற்குரியவன் அல்ல, பரதனை என் மகன் அல்லன் என்று தயரதன் துறந்து விட்டான். எனவே அவன் இந்த இறுதி கடன் ஆற்றுவதற்கு அருகன் அல்லன், உரியவன் அல்லன். இது தயரதனுடைய கடைசி வார்த்தை, அவன் மரண படுக்கையில் இருந்தபோது சொன்ன வார்த்தை. எனவே அவன் இதற்கு உரியவன் ஆக மாட்டான் என்று அந்த இடத்தில் வசிட்டர் அந்த செய்தியை சொன்னவுடன் பரதன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி விடுகிறான். செத்தே போய்விட்டான் போல் ஆகிவிட்டான் என்று கம்பர் அந்த இடத்தை குறிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு பரதன் தான் இறந்து விட்ட நிலையையே அடைந்து விட்டான். அவனுடைய அத்தனை உயிர் துடிப்பு அடங்கி போய்விட்டது. இது மிக ஒரு மகனுக்கு வந்து வாய்க்கு தகாத மிகப்பெரிய அவமானம். தந்தையாலேயே நீ எனக்கு கொல்லி வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுவது ஒரு மகன் அடையக்கூடிய அவமானங்களிலேயே மிக உச்சபட்சமான அவமானம் என்று சொல்லலாம். அந்த அளவில் அந்த மகன் மீது அந்த தந்தை வெறுப்பு கொண்டு விட்டார் என்று பொருள். இதனால் நொறுங்கி போய் விடுகிறான் வசிட்டர். அந்த வார்த்தையை சொன்னவுடன் தயரதன் இவ்வாறு கூறியிருக்கிறான், நீ இறுதிச் சடங்கு செய்வதற்கு உரியவன் அல்லன் என்று தயரதன் கூறிச் சென்றான் என்று சொன்னவுடன் பரதன் அப்படியே நொறுங்கி போய் விடுகிறான். தான் மிகவும் தன் தந்தையால் புறக்கணிக்கப்பட்ட உண்மை அவனுக்கு அப்போது தெரிய வருகிறது. தன் தந்தை தன்னை பற்றி மிகவும் தவறாக எண்ணித்தான் மரணமுற்றிருக்கிறார். கடைசி நேரத்தில் அவர் தன்னை குறித்து மிக மோசமான கருத்துடன் போய் சேர்ந்திருக்கிறார் என்ற செய்தி அவனை கொல்லாமல் கொள்ளுகிறது. அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடுகிறான். எனவே பரதன் இறுதிச் சடங்கு செய்வதற்கு உரியவன் அல்லன் என்று ஒதுக்கப்பட்ட பிறகு சத்ருக்கணன் மற்ற அந்த சடங்குகளை எல்லாம் செய்து முடிக்கிறான். அவனே தந்தையினுடைய உடலுக்கு தகன காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறான். அவ்வாறு தசரதனுடைய உடல் அந்த சிதை நெருப்பில் எரிந்து கொண்டிருந்த போது அவனுடைய பிற மனைவியர் கோசலை, கைகேயி, சுமித்திரை என்னும் அந்த மூன்று மனைவியரை தவிர அவனுக்கு மேலும் பல மனைவியர்கள் இருந்தார்கள் என்று கம்பராமாயணத்தில் நாம் படிக்கிறோம். 60,000 என்ற சொல்லெல்லாம் வருகிறது. 60,000 மனைவியர் இருந்தனர் என்றெல்லாம் கம்பர் குறிக்கிறார். 60,000 என்ற சொல்லை 60,000 என்ற எண்ணிக்கையில் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பலரும் அவ்வாறே எடுத்துக்கொண்டு 60,000 மனைவியர் ஒருவனுக்கு இருப்பார்களா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாகவா இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் கவிதையில் ஒன்றை இவ்வாறு ஒரு பெரும் சொல்லை சொல்லும்போது, ஒரு பெரிய எண்ணிக்கையை குறிப்பிடும்போது அது மிக பலர் என்ற ஒரு பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு கவி மரபு. இவ்வாறு ஒரு பெரும் எண்ணிக்கையை குறித்து காட்டுவது மரபு. அந்த ஜனகனுடைய வில்லையை 60,000 பேர் சுமந்து வந்தார்கள் என்று சொல்லுவார் கம்பர். 60,000 பேர் என்றால் சரியாக 60,000 பேர் அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று அப்படியே பொருள் பார்க்கக்கூடாது. அது தூக்குவதற்கு சிரமமான வில், மிக பலர் சேர்ந்து அதை தூக்கி வந்தார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதைப்போல 60,000 மனைவியர் என்றால் மிக அதிகமான பெண்கள் அவனது அந்த புறத்தில் அவனுக்கு உரியவர்களாக இருந்தார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அந்த 60,000 என்ற எண்ணுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மிக பலரை குறிக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் எல்லோரும் தீயில் பாய்ந்து இறந்து விடுகிறார்கள், சககமனம் செய்து விடுகிறார்கள், உடன்கட்டை ஏறி விடுகிறார்கள். அதையும் கம்பர் சொல்லுகிறார். அவர்கள் தீயில் புகுந்ததே ஏதோ பொய்கையில், குளிர்ந்த நீரையுடைய பொய்கையில் இறங்கியது போல் இருந்தது, இறங்குவதாக கருதி கொண்டு அந்த தீயில் இறங்கினார்கள் என்று கம்பர் குறித்து செல்லுகிறார். இவ்வாறாக அந்த தகன காரிய காட்சி நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு அடுத்த காட்சி தொடங்குகிறது. அதுதான் 6 செல்படலம் என்பதில் குறிக்கப்படக்கூடிய செய்தி. 6 செல்படலம் என்றால் வழியில் செல்லக்கூடிய அந்த செய்கையை பற்றி கூறக்கூடிய பகுதி என்று பொருள். படலம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிறிய பகுதியை குறிக்கக்கூடியது. காண்டம் என்பது பெரும் பகுதி, அதற்குள் உள்ள கிளைப்பகுதி, சிறு பகுதி, அதுதான் படலம். இங்கு இந்த அயோத்தியா காண்டத்தில் உள்ள ஒரு சிறு பகுதி தான் 6 செல்படலம். ஐயா, தசரதரின் மனைவி என்ன கேட்டீர்கள்? கேட்கவில்லை, நீங்கள் சொல்லுங்கள். தசரதரின் மனைவியர் பத்தி சொன்னீங்கல்ல ஐயா, அதுல நான் பேசுறது ஆ கேக்குதா? இப்பதான் எனக்கு கேட்கிறது. ஆ சொல்லுங்கள். சரி, இல்ல தயாரதனின் மனைவியர் சிலர் உடன்கட்டை ஏறினார்கள் சொன்னீர்கள் ஐயா, ஆமா, பலர் பலர், சிலர் இல்ல பலர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பலர். ஆனால் அந்த கோசலை, கைகேயி, சுமித்திரை அவர்கள் உடன்கட்டை அவர்கள் ஏறவில்லை ஏறவில்லை, இல்லையா? அவர்கள் ஏறவில்லை. அதாவது இங்கு நாம் உடன்கட்டை என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கவில்லை. இலக்கியங்களில் இந்த உடன்கட்டை ஏறியது பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. பழைய சங்க இலக்கியத்திலேயே உடன்கட்டை ஏறுதல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் அதே போல இந்த இதிகாசங்கள் புராணங்களிலும் காணப்படுகின்றன. ஆனால் எங்கும் கட்டாயம், அது ஒரு கட்டாய வழக்கம் என்று இருக்கவில்லை. விரும்பியவர்கள் ஏறி இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாண்டுவுக்கு இரு மனைவியர், மாத்ரி என்ற ஒருத்தி, குந்தி என்று இன்னொருத்தி. அதில் பாண்டு இறக்கும் போது மாத்ரி பாண்டுவோடு சேர்ந்து தானும் அந்த சிதையில் விழுந்து இறந்து போகிறாள். மாத்ரி உடன்கட்டை ஏறி விடுகிறாள், ஆனால் குந்தி ஏறவில்லை. ஆக அவர்களுடைய சுய தேர்வாக அது இருந்திருக்கிறது, உடன்கட்டை ஏறுவது என்பது. தன் கணவனுடைய பிரிவை தாளமாட்டாமல் அவனோடு அவர்கள் விரும்பி ஏறி இருக்கிறார்கள். அப்படி விரும்பி ஏறியவர்களை இவர்கள் தடுக்கவில்லை, அப்படி விரும்பி ஏறி இருக்கிறார்கள். அப்படி விரும்பாதவர்கள் விதவா கோலம் பூண்டு வாழ்க்கையில் அதன் பிறகு தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் இந்த கதைகளில் காண்கிறோம். ஆனால் அது ஒரு கட்டத்தில், மிகவும் பிற்காலத்தில், இதெல்லாம் புராதனமான காலத்தில் இருந்த நிலை. விரும்பியவர்கள் ஏறி இருக்கிறார்கள், விரும்பாதவர்கள் ஏறவில்லை. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆயிற்று என்றால், வேண்டுமென்றே தூக்கி தீயில் போட்ட சம்பவங்களும் இருந்திருக்கின்றன. அதனால்தான் அது மிக கொடியதாக கருதப்பட்டு அது அதற்கான சீர்திருத்தங்களை சமூக சான்றோர்கள் மேற்கொள்ள தொடங்கினார்கள். அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிப்பதற்கு பலர் போராடி இருக்கிறார்கள். வேண்டுமென்றே பெண்களை தள்ளிவிடக்கூடிய ஒரு நிலை, அல்லது அவ்வாறு ஏறாது இருப்பவர்களை குறித்து அவமானமாக பேசுவது. இவள் கணவனோடு சேரவில்லை, கணவனோடு உடன்கட்டை ஏறவில்லை, கணவனோடு இணைந்து வானுலகம் போகவில்லை, இங்கேயே இவள் இருக்கிறாள், இவள் என்ன பத்தினியா என்றெல்லாம் கேள்வி கேட்டு அவளை கொடுமைப்படுத்துவது. இந்த கொடுமைக்கு பயந்தே சில பெண்கள் ஏறிவிடுவார்கள். இவ்வாறெல்லாம் பேசும் உலகம் பேசும் என்று பயந்தே சில பெண்கள் ஏறி இருப்பார்கள். இவ்வாறு அந்த உடன்கட்டை ஏறுதல் என்பது பிற்காலத்தில் விரும்பி ஏறக்கூடிய ஒன்றாக இல்லாமல் கட்டாயமாக ஏறக்கூடிய ஒன்றாக மாறிய பிறகு அது களையெடுக்கப்பட வேண்டிய ஒரு அவலமான ஒன்றாக ஆகி இருந்ததனால் அதை எதிர்த்து சமூக சீர்திருத்தவாதிகள் பலர் போராடியதை, அதன் சார்பாக அந்த தடை சட்டம் உருவானதையெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஆனால் பழைய கதைகளில் யாரும் கட்டாயமாக ஏறியது போல் கதை இல்லை, விரும்பி ஏறி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். சரி ஐயா, கட்டாயமாக மாத்திரை ஏறுவது வந்து வழக்கமாக இருந்திருந்தால் இங்கு இந்த மூன்று பேரும் கூட ஏறி இருப்பார்கள். கோசலை, கைகேயி, சுமித்திரை இவர்களும் கூட ஏறி இருப்பார்கள். அந்த கட்டாய வழக்கம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி ஐயா, அது மகாபாரதத்தில் என்ன சொன்னீங்க ஐயா? மாத்திரை ஆமா, ஏறினார். மாத்ரி குந்தி என்ற இருவர் பாண்டுவினுடைய மனைவியர், இரு மனைவியர் அவனுக்கு. அதில் பாண்டு இறந்தபோது மாத்ரி அவனோடு சேர்ந்து இறந்து போகிறாள். பாண்டுவோடு குந்தி இறக்கவில்லை. சரி. மாத்ரிக்கு இரண்டு புதல்வர்கள், நகுலன், சகாதேவன், இரண்டு புதல்வர்கள். அவளுக்கும் புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதனால் அவள் அந்த சோகத்தில் கணவனோடு போய்விட்டாள் என்று கற்பித்து சொல்வதற்கு அங்கு இடமில்லை. அவளுக்கும் இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள். அவளும் தன் புதல்வர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய திருமணம் இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு நீண்ட நெடும் வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் கணவனோடு இணைந்து உயிர் விடுவதை தேர்ந்தெடுத்து அவள் உயிர் விட்டதாக மகாபாரதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே அது அவளுடைய தேர்வு தான். அவளை யாரும் அனி அவனோடு சேர்ந்து போக வேண்டும் என்று அங்கு யாரும் வற்புறுத்தவில்லை. அவளாக விரும்பி கணவனோடு உடன்கட்டை ஏறினாள். ஆனால் குந்தி ஏறவில்லை. குந்திக்கும் அந்த எண்ணம் இருந்தது, கணவனோடு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகள், ஐந்து பிள்ளைகள் பாண்டவர்களாகிய அந்த ஐந்து பேரும் அப்போது சிறு பிள்ளைகள், சிறு பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்களே. மாத்திரியும் உடன்கட்டை ஏறி விட்டால் ஏறி ஏறி விடுகிறாள். தானும் அவ்வாறு ஏறிவிட்டால் பிள்ளைகள் அனாதையாகி விடுவார்கள் என்று அவள் அதை தவிர்த்து விடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். நன்றி. ஆக அது ஒரு தனிப்பட்ட பெண்களினுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. இங்கும் தனிப்பட்ட விருப்பத்தில் தான் அந்த பெண்கள் சிதை நெருப்பில் தங்களை மாய்த்து கொண்டதாக கம்பர் காட்டி செல்கிறார். இந்த மூன்று பேரும் ஏறவில்லை. கோசலை, கைகேயி, சுமித்திரை இவர்கள் முக்கியமாக பட்டத்தரசிகளாக அறியப்பட்டவர்கள், இவர்கள் ஏறவில்லை. இவ்வாறாக தகன காரியம் எல்லாம் முடிவு பெறுகிறது. முடிவு பெற்ற பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய படலம் தான் இந்த ஆறு செல் படலம். இது எதை சொல்லுகிறது என்றால், ஆறு செல் படலம். ஆறு என்றால் வழி என்று பொருள். வழியில் செல்லக்கூடியதை சொல்கின்ற படலம். வழியில் யார் செல்கிறார்கள் என்றால், பரதன் முதலியவர்கள் செல்கிறார்கள். பரதன் தன்னோடு ஒரு பெரும் படையையே கூட்டிக் கொண்டு ராமனை திரும்ப நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக போகிறான், பாதையில் போகிறான். அந்த பாதையில் போக போகும்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்ற அந்த சூழ்நிலையை வர்ணித்து சொல்லக்கூடிய பகுதி இது என்பதனால் இதற்கு ஆறு செல் படலம் என்று தலைப்பிட்டிருக்கிறார் கம்பர். தகன காரியம் முடிந்தவுடன் எல்லோரும் வருகிறார்கள். மந்திரிமார்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய, ராஜாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், இவர்களெல்லாம் வருகிறார்கள். அங்கு வசிஷ்டரும் இருக்கிறார். இவர்களெல்லாம் வந்து பரதனை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் பரதனை சூழ்ந்து கொண்டதற்கு காரணம், இந்த ராஜ்ய பொறுப்பை இனிமேல் பரதனை ஏற்க வைக்க வேண்டும் என்பதுதான். எல்லாம் நடந்தவை நடந்துவிட்டன, இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இது எல்லா இறப்புக்கு பின்னும் பின்பும் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். எவ்வளவு முக்கியமானவர் இறந்து விட்டாலும், எவ்வளவு அன்புக்குரியவர் இறந்து விட்டாலும், இருப்பவர்கள் பிறகு சில நாட்கள் துக்கத்தை கடைபிடித்த பிறகு இனிமேல் ஆக வேண்டியதை பார்ப்போம், இனிமேல் நம் கடமைகளை செய்ய தொடங்குவோம் என்று இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டு விடத்தான் முயல்வார்களே தவிர அப்படியே இருந்து விட மாட்டார்கள். ஒன்று அவனோடையே இறந்து விடுவார்கள், அது சிலர் உண்டு. இறந்தவர்களோடையே இறந்து விடுபவர்கள் இருக்கிறார்கள் அன்பின் மிகுதியால். அது இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் அந்த அன்பு மிகுதியால் கணவன் இறந்து விட்டான் என்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அது எல்லா ஊர்களிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது கணவன் மாத்திரமல்ல, மகன் இறந்தான் என்று தாய் தன்னை மாய்த்து கொள்வதும் உண்டு. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். மனைவி இறந்தாள் என்று தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய கணவன்மார்களும் இருக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட செய்திகளும் வரத்தான் செய்கின்றன. மனைவி இறந்தாள் என்று தற்கொலை செய்து கொண்ட கணவர்களை பற்றிய செய்திகளும் பத்திரிகையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இறந்தவர்களை குறித்த சோகம் தாளாமல் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. அடுத்து அந்த சோகத்தை தாங்கிக் கொண்டு இருப்பவர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய நிலை. இந்த இரு நிலைகள் இருக்கின்றன. இயல்பு நிலைக்கு மீளாமலேயே வாழ்நாள் முழுக்க அப்படியே சோக சித்திரமாக சமைந்து போபவர்களும் இருக்கிறார்கள். அது பெரும் சோகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அது பொதுவாக அபூர்வமானது தான். இறந்தவர்களை எண்ணிக்கொண்டே வாழ்நாளில் அதற்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே கல்லை போல சமைந்து பித்து பிடித்த ஒரு நிலைக்கு ஆளாகிவிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய அளவில் அன்பு பூண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால் அந்த நிலையில் இருப்பார்கள். மற்றவர்கள் பெரும்பாலும் சோகத்தை தாங்கும் அளவிற்கு தாங்கிவிட்டு ஒரு கட்டத்தில் மற்ற காரியங்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். அந்த நிலைக்குத்தான் அங்கு உள்ள மந்திரிமார்கள், பதவியில் இருப்பவர்கள் எல்லோரும் ஆளாகி பரதனை பொறுப்பில் அமர்த்த வந்து சேர்கிறார்கள். பரதன் இன்னும் அதை விட்டு மீளவில்லை, அந்த சோகத்தை விட்டு மீளவில்லை. அவன் இன்னும் அதில் அதற்குள் தோய்ந்திருக்கிறான். அந்த சோகத்தால் இன்னும் அவன் பீடிக்கப்பட்டிருக்கிறான். அவனை அந்த சோகத்திலிருந்து மீட்டெடுத்து இராஜாங்க பொறுப்புகளை அவன் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரிமார்களினுடைய எண்ணம். எனவே அவர்கள் அவனை வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் என்ற செய்தியை இந்த 208வது பாடல் சொல்லுகிறது. மந்திர கிழவரும் நகர மாந்தரும் தந்திர தலைவரும் தரணி பாலரும் அந்தர முனிவரோடு அறிஞர் யாவரும் சுந்தர குரிசிலை மரபின் சுற்றினார். சுந்தர குரிசிலை மரபின் சுற்றினார். குரிசில் என்றால் தலைவன், ஆண்களில் சிறந்தவன். உயர் பண்பாளன் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை குரிசில். குரிசில் என்பது பொதுவாக அரசனை குறிப்பதற்கு வரும். தலைவன் என்ற பொருளில் வரும். ஆண்களில் நல்ல தகுதி படைத்த சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவனை குறிப்பதற்கும் வரும். இங்கு பரதனை குறித்து வருகிறது அந்த வார்த்தை. சுந்தர குரிசிலை, அழகான குரிசிலாகிய அந்த பரதனை மரபின் சுற்றினார். முறைப்படி சுற்றி அமர்ந்தார்கள். மரபின் சுற்றுதல் என்றால் முறைப்படி சுற்றி அமர்தல். அது என்ன முறைப்படி அமர்தல் என்றால், முதல் மந்திரி பொறுப்பில் உள்ளவர்கள் அருகில் அமர்வார்கள், அடுத்து துணை மந்திரி பொறுப்பில் உள்ளவர்கள் அடுத்து அதற்கு பக்கத்தில் அமர்வார்கள், படைத்தலைவர்கள் போன்றவர்களும் பக்கத்தில் அமர்வார்கள், அந்த உப படைத்தளபதி போன்றவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பின்னால் அமர்வார்கள், நகரத் தலைவர்கள், ஊர் மன்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் அடுத்தடுத்து பின்னால் அமர்வார்கள். இப்படி ஒரு முறை இருக்கிறது அல்லவா? எங்கும் இந்த முறைதான் இப்போதும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த முறை அன்றைக்கும் அனுஷ்டிக்கப்பட்டதனால் அந்த சொற்றொடரை கம்பர் இங்கு சொல்லுகிறார். மரபின் சுற்றினார். பரதனை அவ்வாறு முறைப்படி சுற்றி அமர்ந்தார்கள். யார் யாரெல்லாம் என்று சொல்லுகிறார் முதல் மூன்று அடிகளில். மந்திர கிழவரும். மந்திர கிழவர் என்றால் ஏதோ மாய மந்திரம் செய்கிற கிழவன் கிழவர்கள் என்று பொருள் கொண்டு விடக்கூடாது. ஏதோ சூனியக்கார கிழவி மாதிரி சூனியக்கார கிழவர்கள் என்று பொருள் பார்ப்பதற்கு அங்கு இடம் இருக்கிறது. ஏனென்றால் நம் பல கதைகளில் மந்திர கிழவிகள் வருவார்கள். மந்திர தந்திரம் செய்யக்கூடிய சூனியக்கார கிழவிகள் வருவார்கள். அந்த பொருள் சட்டென்று மனதில் தோன்றும். ஆனால் இங்கு அந்த பொருள் அல்ல. மந்திர கிழவர் என்றால் மந்திரிகள் என்று பொருள். மந்திரம் என்றால் ஆலோசனை என்று பொருள். ஆலோசனை சொல்லுபவர்கள் யாரோ அவர்கள் தான் மந்திரம். மந்திரம் சொல்பவர்கள் மந்திரிகள். மந்திரம் என்றால் ஆலோசனை என்று பொருள். மந்திர கிழவர் என்றால் ஆலோசனைக்கு உரியவர்கள் என்று பொருள். கிழவர் என்பது உரியவர் என்ற பொருள் தரக்கூடியது. நாம் கிழவர் என்ற வார்த்தையை இப்போது வயோதிகர் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். மூப்படைந்தவர்களை குறிப்பதற்கு கிழவர் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறோம். ஆனால் கிழவர் என்ற வார்த்தை உரியவர் என்ற பொருளை தரும். கிழமை என்பது உரிமை என்ற பொருளை தரக்கூடிய ஒரு பண்பு பெயர். அதிலிருந்து கிழவர் என்பது வரும். இந்த கிழவர் என்ற வார்த்தை வயோதிகனையும் குறிக்கிறது, உரியவன் என்ற பொருளையும் தருகிறது. கிழவன் என்றால் வயோதிகன் என்று ஒரு பொருள், உரியவன் உரிமையானவன் என்று இன்னொரு பொருள். இந்த சொல்லை வைத்து கந்த புராணத்தில், கந்த புராணத்தில் இல்லை, கந்தர் அலங்காரத்தில், கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் விளையாடி இருப்பார். முருகன் மிக இளையவன், முருகன் என்றாலே இளையவன், இளமை மிகுந்தவன் என்றுதான் எல்லோரும் அவன் உருவத்தை மனதிற்குள் கற்பனை செய்து பார்ப்பார். என்றைக்கும் இளையவனாக இருக்கக்கூடியவன், குமார பருவத்திலேயே என்றைக்கும் இருக்கக்கூடியவன் முருகக்கடவுள். அவன் இளையவன், நித்திய இளமையில் இருப்பவன். ஆனால் அப்படிப்பட்டவனை புரிஞ்சு கிழவன் என்று இந்த உலகம் சொல்லுகிறதே, ஒரு இளையவனை கிழவன் என்று சொல்லுகிறதே, ஐயோ இது என்ன வேடிக்கை என்று அருணகிரிநாதர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். குறிஞ்சி கிழவன் என்று கூறும் இந்த குவளையமே என்று சொல்லுகிறார். குறிஞ்சி கிழவன் என்றால் குறிஞ்சி நிலத்திற்கு உரியவன் என்று ஒரு பொருள். அதுதான் சரியான பொருள், முருகனை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான பொருள். குறிஞ்சி கடவுள் தானே, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நில கடவுள் முருகன். எனவே குறிஞ்சி கிழவன் என்பது குறிஞ்சி நிலத்திற்கு உரியவன் என்ற பொருளை தருகிறது. இது முருகனை குறிக்கக்கூடிய நேரடியான பொருள். ஆனால் வேடிக்கையாக அதில் இன்னொரு பொருளும் பார்க்கலாம். குறிஞ்சி கிழவன் என்றால் குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயோதிகன் என்ற பொருளையும் தருகிறது. அந்த இன்னொரு பொருளை வைத்து வேடிக்கையாக குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். இளையவனாகிய முருகனை இப்படி கிழவன் என்று இந்த உலகம் சொல்லுகிறதே, குறிஞ்சி கிழவன் என்று சொல்லுகிறதே என்று நகைச்சுவையாக அந்த சொற்றொடரை அமைத்திருப்பார் அங்கு அருணகிரிநாதர். அப்படி அந்த கிழவன் என்ற வார்த்தை வயோதிகனையும் குறிக்கும், உரியவன் என்ற பொருளையும் தரும். அங்கு குறிஞ்சி கிழவன் என்பது குறிஞ்சி நிலத்திற்கு உரியவன் என்று முருகனை குறிப்பது போல, இங்கு மந்திர கிழவர் என்பது ஆலோசனைக்கு உரியவர்களாகிய மந்திரிகளை குறிக்கிறது. அப்படிப்பட்ட மந்திரிகளும் நகர மாந்தரும், நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களும், எல்லா மக்களும் வரமாட்ட வந்து விட முடியாது அங்கு, அந்த இந்த ஆலோசனை செய்யக்கூடிய இடத்திற்கு எல்லோரும் வந்துவிட முடியாது. முக்கிய பிரமுகர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நகர மாந்தர், மாந்தர் என்றால் மக்கள் என்று பொருள். மக்களில் முக்கிய பிரமுகர்கள் வந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நகரத்தில் உள்ள அந்த முக்கிய பிரமுகர்களும் தந்திர தலைவரும், தந்திரம் என்பது இங்கு செயல், பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய நிலையை குறிக்கிறது. செயல் தலைவர்கள், இப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், இலக்கிய அணி செயலாளர், மகளிர் அணி செயலாளர் என்றெல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்திர தலைவர் என்றால் வெவ்வேறு செயல்களுக்குரிய தலைவர்கள். தரணி பாலர், தரணி என்றால் பூமி, பாலர் என்றால் காப்பவர்கள், பாலித்தல், பாலித்தல் என்றால் காத்தல் என்று பொருள். காப்பவர்கள் பாலர்கள். பாலர் என்றால் நாம் சிறு குழந்தைகளை குறிப்பதற்கு பாலர் என்று பயன்படுத்துகிறோம். பாலர்கள், சிறு பிராயத்தில் உள்ளவர்களை குறிப்பதற்கு பாலர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் இப்போது. ஆனால் பாலர் என்பது மன்னர்களையும் குறிக்கும். பாலர் என்றால் காப்பவர்கள் என்று பொருள். பாலித்தல் என்பது காத்தல் என்ற பொருளை தரக்கூடியது. என்றன் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டுமடி என்று பாரதியார் பாடுகிறார். பாலித்திடல் என்றால் பாதுகாத்தல் என்று பொருள். இப்படி பூமியை பாதுகாப்பவர்கள் மன்னர்கள். எனவே அந்த மன்னர்களை குறிப்பதற்கு தரணிபாலர் என்ற சொற்றொடரை கம்பர் இங்கு பிரயோகித்திருக்கிறார். தரணிபாலரும், பூமியை பாதுகாக்கக்கூடிய அந்த மன்னர்களும், அதாவது தசரதனுக்கு உட்பட்டு சிற்றரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கோசல நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சார்ந்த அரசர்கள், தசரதனுக்கு உட்பட்டு இருந்த சிற்றரசர்கள். ஒரு பேரரசன் மாண்ட பிறகு அடுத்து பட்டத்திற்கு உரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த சிற்றரசர்கள் எல்லாம் வந்து சேருவார்கள், சேர்ந்து அவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிப்பார்கள். எனவே அந்த மரபுப்படி அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். தரணி பாலரும் அந்தர முனிவரோடு அறிஞர் யாவரும், அந்தர முனிவர் அந்தரம் என்பது முடிவு நிலையை குறிக்கக்கூடியது. அந்தரம் அந்தர முனிவர் என்றால் முடிந்த முடிவான தத்துவ ஞானத்தை உணர்ந்த முனிவர்கள். அந்த முனிவர்களோடு அறிஞர் யாவரும் இன்னும் பல்வேறு துறைகளில் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார அறிஞர்கள், படை பலத்தை பெருக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த வித்தகர்கள், இப்படி பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள். இவர்கள் எல்லோரும் இப்போது வெவ்வேறு துறைகளுக்கு வெவ்வேறு அறிஞர்கள் ஆலோசனை கர்த்தாக்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அதை போன்றவர்கள் அன்றைக்கும் இருந்திருப்பார்கள். அந்த அறிஞர்கள் யாவரும் வந்து சுந்தர குரிசலை மரபின் சுற்றினார், பரதனை முறைப்படி சுற்றி அமர்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். இது அந்த தகன நிகழ்வு நடந்த பிறகு என்ன நடந்தது என்பதை கம்பர் சொல்லக்கூடிய செய்தி. எல்லோரும் வந்து பரதனை சுற்றுகிறார்கள், சுற்றி அமர்கிறார். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்தரக்கு என்ன சொன்னீங்க ஐயா, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அந்தரம் என்றால் முடிவு என்று அர்த்தம். அந்தர முனிவர் என்றால் முடிந்த முடிவாகிய தத்துவ ஞானத்தை உணர்ந்த முனிவர்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்கின்ற. சரி ஐயா. ஐயா, அதே போல் கிழவருக்கு வந்து உரியவர்னு சொன்னீங்கல்ல ஐயா, அதுல விவசாயின்ற ஒரு அர்த்தம் வருமா கிழவர்? நிலக்கிழார் என்று சொல்லுவார்கள். நிலக்கிழார், அது கிழார், அங்கும் கிழார் என்பது உரியவன் என்ற பொருளில் வரக்கூடியதுதான். நிலக்கிழவன் என்று கூட நிலத்தைக்கு உரியவனை சொல்லலாம். இங்கு மந்திர கிழவர் என்று மந்திர என்று அடை கொடுத்து கூறுவதனால் மந்திரிகளை மட்டும்தான் குறிக்கிறது. நிலத்துக்கு உரியவரை நிலக்கிழவர் என்று சொல்லலாம், தவறில்லை. அது நிலக்கிழவர் என்று தனித்து குறிப்பிட வேண்டும். கிழவர் என்றால் உரியவர், அது எதற்குரியவர் என்பதை முன்பு அடையாக சேர்த்து சொல்ல வேண்டும். இங்கு ஆலோசனைக்குரியவர் என்பதை சொல்லுவதற்கு மந்திர என்ற வார்த்தையை அடையாக சேர்த்து சொல்லியிருக்கிறார். எனவே இங்கு மந்திர கிழவர் கிழவர் கிழவர் என்பது மந்திரிகளை மாத்திரம்தான் குறிக்கிறது. சரி. நகரமாந்தர் என்ற அந்த சொற்றொடரில் அவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விவசாய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, நகரமாந்தரின். சரி. தந்திரம் என்பது இங்கு செயல் என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்திரம் என்பதற்கு படை என்ற ஒரு பொருளும் உண்டு. தந்திரம், படைக்கலங்கள், படை தந்திர தலைவர் என்பதற்கு படைத்தலைவர் என்ற பொருளும் கொள்ளலாம். பொருத்தமான பொருள் எவையெல்லாம் அங்கு கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம், தவறில்லை. அதாவது சாரமான செய்தி, முக்கிய பிரமுகர்கள் பலரும் வந்து பரதனை சூழ்ந்து அமர்ந்தார்கள், அவ்வளவுதான். அதில் முனிவர்களும் அடங்கியிருந்தார்கள். முனிவர்களும் அந்த காலத்தில் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். இப்போது அரசியலில் ஆன்மீகவாதிகள் பங்கேற்பது அவ்வளவாக இல்லை. அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளை தேடி போகிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் யாரும் நேரடியாக வந்து அரசியலில் ஆலோசனை சொல்லுவதற்கோ வேறு விஷயங்களுக்கோ வருவது பெரும்பாலும் நாம் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அந்த காலத்தில் அரசர்கள் இந்த முனிவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் முக்கியமான கட்டங்களில் எல்லாம் உடன் இருந்து ஆலோசனை சொல்வது, வழிகாட்டுவது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் கதைகளில் பார்க்கிறோம். ஐயா, இங்க முனிவரோடு அந்த வர முனிவர் வந்து ஒரு முனிவரை குறிக்கிறதா இல்ல பலரை குறிக்கிறதா? முனிவருங்கிறது இங்கு பலரை தான் குறிக்குது. அங்கு ஏற்கனவே வசிஷ்டன் என்று சொன்னால் வசிஷ்ட முனிவரே கம்பர் ஒருமையில் தான் குறிப்பிட்டிருப்பார். வசிஷ்டன் வந்தான், வசிஷ்டன் சொன்னான் என்று ஒருமையில் குறிப்பதைத்தான் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அந்த மரபை மாற்றாமல் கம்பர் வசிஷ்டரை ஒருமையில் தான் குறித்திருக்கிறார். அது சரிதான். எனவே இங்கு பன்மையை குறித்திருப்பதனால் இதை மரியாதை பன்மையாக ஒருவரை குறித்ததாக எடுக்க இங்கு வாய்ப்பில்லை. இது பலரை குறிக்கக்கூடிய பலர்பால் பன்மை தான். இங்கு பல முனிவர்களைத்தான் குறிக்கிறது. சரி, வசிஷ்டரை போன்ற இன்னும் பல முனிவர்கள் அங்கு இருந்திருப்பார்கள், அவர்களும் வந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சரி. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாமா ஐயா? நேரம் முடிவடைந்து விட்டது. நேரமாகிவிட்டதா? ஆ சரி, எல்லோரும் ஒரு முறை வாசித்து முடித்துவிடலாம். நான் வசிக்கவா? ஆ படிங்க. முதல் பாட்டு 206. அறம் கடம் முயன்றவன் அருளில் அருளில் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன் மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துலோன். நல்லா இருக்கு. அடுத்தது வேற யாரும் படிக்கீங்களா? கணேசன், கமலா. சரி, நான் படிக்கிறாய். ஆ கன்னியை அழிசை கருதினோன் குரு பன்னியை அழி நோக்கினோன். செய்ய செய்ய கருதினோம். அந்த செய்ய என்பது செய்ய என்று வந்திருக்கிறது, இடை குறைந்து சரி, வந்திருக்கிறது. அழி செய்ய என்றால் அழிவு செய்ய கருதியவன் என்று பொருள். அழி செய்ய, அழிவு செய்ய, அந்த செய்ய என்பது செய்ய, எனவே அதை அழி செய்ய என்று தான் படிக்கிறது. ஆ படிங்க. சரிங்க. கன்னியை அழிசெய கருதினோன் குரு பன்னியை நோக்கினோன் பருகினோன் மறை நரை பொன்னிகள் கலவினில் பொருந்தினோன் எனும் இன்னவர் உருகதி என்ன என்னதாகவே. ஆ சரி, விராஜ் படிக்கலாமா? இது நான் படிக்கிறேன். ஆ படிங்க. ஆ மந்திர கிழவரும் நகர மாந்தரும் தந்திர தலைவரும் தரணி பாலரும் அந்தர முனிவரோடு அறிஞர் யாவரும் சுந்தர குரிசலை மரபின் சுட்டினார். ஆ சரி, நன்றாக இருக்கிறது. அதில் அந்தர முனிவர் என்பதற்கு, அந்தரம் என்பதற்கு வானம் என்ற ஒரு பொருளும் உண்டு. அந்தரம், அந்தரத்தில் தொங்குகிறான் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அந்தரம் என்றால் வானம். இங்கு சில உரையாசிரியர்கள் அந்தர முனிவர்கள் என்பதற்கு வானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வல்லமை உடைய முனிவர்கள் என்று பொருள் கூறுகிறார்கள். எல்லா முனிவர்களும் அவ்வாறு சஞ்சரிக்கக்கூடியவர்கள் அல்லர், எல்லோரையும் அவ்வாறு சொல்ல முடியாது. எனவே அந்த பொருள் கொள்வதை விட அந்தரம் என்றால் ஒரு முடிவு, முடிந்த எல்லை, முடிந்த எல்லையாகிய தத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்கள், இந்த உலகத்தின் முடிந்த முடிவாகிய ஒரு உண்மையை அறிந்தவர்கள் என்ற பொருள் கொள்வது அங்கு சரியாக இருக்கும். அல்லது அந்தரம் என்பதற்கு உயரம் என்ற பொருள் எடுத்துக்கொண்டு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அந்தர முனிவர் என்பதற்கு சிலர் ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முனிவர்கள் என்று பொருள் சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லா முனிவர்களும் அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லர், எனவே அது அவ்வளவு பொருத்த முடியதல்ல. சரி, வேற யாராவது படிக்கிறீங்களா? எல்லோரும் கூட வாசித்து ஒரு முறை வாசித்து எத்தனாவது திருப்பி ரெண்டு நம்ம 206. 206. அறம் கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன் மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்தமாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துளோன். ஆ சரி, நல்லா இருக்கு. கணேசன் படிக்கிறீங்க. படிக்கிறேன். ஆ கண்ணியை அடிசெய்யக் கருதினோன் குரு பண்ணியை நோக்கினோன் பருகினோன் அறை நரை நரை. பருகினோன் நரை ஆ பொன் இதழ் கடவினில் பொன் இதழ் பொன் இகழ் கலவினில் பொருந்தினோன் எனும் இன்னவர் உருகதி என்னதாகவே. ஆ சரி, நல்லா. கடைசி பாட்டு நான் ஒரு வாட்டி படிச்சு முடிச்சுக்கிறேன். ஆ எல்லாரும் படிங்க. படிச்சுட்டாங்க நினைக்கிறேன். மந்திர கிழவரும் நகர மாந்தரும் தந்திர தலைவரும் தரணிபாலரும் அந்தர முனிவரோ நரிஞர் யாவரும் சுந்தர குரிசிலை மரபின் சுற்றினார். ஆ சரி, நல்லா. மந்திர கிழவரும் நகரமாந்தரும் தந்திரத் தலைவரும் தரணிவாளரும் அந்தர முனிவரோடு அறிஞர் யாவரும் சுந்தரக் குரிசலை மரபின் சுற்றினார். சிறப்பா இருக்கையா ஓசையோட. சரி, எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த வாரம் தொடர்ந்து சந்திப்போம். சரி, நன்றி. கலந்து நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் எம் கே. நன்றி. நன்றி.